ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശകായ നമഃ. സ്വസ്ഥാനേഷു മരുഗണാൻ നിയമയൻ സ്വാധീന സർവേന്ദ്രിയഃ പര്യങ്ക സ്ഥിരധാരണാ പ്രകടിത പ്രത്യങ്മുഖാവസ്ഥിതിഃ പ്രായേണ പ്രണിപേദുഷാം പ്രഭുരസൌ യോഗം നിജം ശിക്ഷയൻ കാമാനാതനുതാ ദശേഷ ജഗതാം കാമാസികാ കേസരീ. സ്വസ്ഥാനേഷു മരുദ്ഗണാൻ നിയമയൻ സ്വാധീന സർവേന്ദ്രിയഃ പര്യങ്ക സ്ഥിരധാരണാ പ്രകടിത പ്രത്യങ്മുഖാവസ്ഥിതിഃ പ്രായേണ പ്രണിപേദുഷാം പ്രഭുരസൌ യോഗം നിജം ശിക്ഷയൻ കാമാനാതനുതാ ദശേഷ ജഗതാം കാമാസികാ കേസരീ. ഐന്ദാവത് പദ്യം ശ്രീ കാമാസികാഷ്ടകം. இந்த பத்தியத்துல மேலோட்டமான பொருள் என்னன்னு வாயு கூட்டங்களை எல்லாம் அந்தந்த இடங்களில் இருக்க செய்து அவர்களுடைய காரியங்களை ஒழுங்காக செய்ய வைப்பவனாய் நியமனத்தை செய்பவனாக இருந்து கொண்டு அதற்கடுத்து தனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பரியங்க பந்தனன்ற ஆசனத்துல இருந்து கொண்டு உறுதியா இருந்து கொண்டு இங்கே இருந்துட்டு ஸ்லேடை மேற்க பார்த்து எம்பெருமான் வீட்டிருக்கின்றான். அதுக்காக பிரத்யேகன்ற பதத்தை போட்டுண்டார். அதே மாதிரி பிரத்யேகம் ஜீவாத்மாவை குறிக்கும், ஆத்மாவை குறிக்கும், உள்ளுக்குள்ள பிரத்யேகம்னா ஆத்மாவை குறிக்கும். ஸோ உள்நோக்கி பிரத்யங் முகன்னு உள்நோக்கி தியானம் செய்பவர்கள், பகவானை நோக்கி தியானம் செய்பவர்கள் உள்நோக்கி தியானம் செய்வார் அந்தர்யாமியா. ஆனால் உள்ளுக்குள்ள நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை உடையவனாக இப்படிதான் பாருங்கோ, இப்படிதான் யோகம் பண்ணணும். என்னை அடைய விரும்புபவர்கள், இந்த பக்தி யோகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரபத்தி பண்ணிட்டோ பகவான் நம்ம சாட்சாத் கரிக்கிறதுக்கு ஆசைப்படலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. அதை உபாயமா நினைச்சாதான் தவறு. உபாயமா நினைக்காம நமக்கு சக்தியை கொடுத்துருக்கான் பகவான், அவனிடத்துல இன்னும் மேலும் சக்தியை பிரார்த்தித்து பகவான் நம்ம ஒரு தர்ஷன சமானாக்காரத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முயல்பவர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும், பிராயேன சிக்ஷை என்ன, இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருபவனாக பிரபு, அந்த பிரபு யாரவன், இந்த காமாசிக ஹரி எல்லா உலகங்களுக்கும் விரும்பிய பயன்களை அவன் அளித்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு மேலோட்டமான அர்த்தம் தமிழில். இப்ப பிரதிபதார்த்தம் மாதிரி பார்க்கலாம். ஆ தனுதாத் இது வந்து ரெண்டு ரூபம் வரும், பவத்து பவதாத்னு அந்த லோட் லக்காரத்துக்கு ரெண்டு ரூபம் உண்டு. ஸோ ஆத்தனோத்து ஆத்தனுதாத், அது எங்க எப்படி தேவையோ அப்படி கவிகள் பயன்படுத்துவார்கள். தனு விஸ்தரேன்னு தாத்து, விஸ்தரிக்க வேண்டும். ஆத்தனுதாத் சொன்னா இருக்க கொடுக்க வேண்டும் தாத்பரியம் எடுத்துருப்போம். எதை அழிக்க வேண்டும்னு கேட்டா காமான். காமான்னா என்ன, நம்முடைய என்ன பிரயோஜனம், என்ன நமக்கு ஆசையோ, என்ன பயனோ, விருப்பப்பட்ட பயன் எதுவோ அந்த பயன்களைன்னு போட்டார் காமான் அப்படின்னு போட்டார். பயன்களை அளித்தருள வேண்டும் யாருக்கு, அசேஷ ஜெகதாம், எல்லா உலகங்களுக்கும். யார் வேணா அவனை சென்று அடையலாம், எவரெவரெல்லாம் அவனை சென்று அடைகின்றனரோ, பிரபத்தியை செய்கின்றனரோ, அவன் மீது பக்தியை செலுத்துகின்றனரோ, எல்லாருக்கும் அந்தனர் அந்தியர்னு பிரபத்தியை சொன்னா கூட பகவான் அடைவதற்கு அவன் எல்லாரும் அடைவதற்கு சித்தமா தான் இருக்கான். அனைத்து உலகங்களுக்கும் சேஷம்னா மிச்சம், அசேஷம்னா மிச்சமில்லாத, ஜெகதான்னு சொன்னா ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், ஜெகத் ஜெகதி ஜெகந்தி, ஜெகத்தான உலகங்களுக்கு அனைத்து உலகங்களுக்கும் அவன் அவரவர் விரும்பிய அந்த ஆசைகளை நிறைவேற்றட்டும், பயன்களை கொடுக்கட்டும். யார் அப்படின்னு கேட்டா அதற்கு இந்த அசௌ காமாசிகா அருகி, அத சப்தம் சொல்ற, அது ஒரு புரோனம் இந்தன்னு சொல்றது. அசௌ அமு அமீன் போகும், அசௌனா இந்த, திஸ் காமாசிகா கேசரி, கேசரினா சிங்கம், கேசரக அஸ்தி அஸ்தி அந்த பிடரி மயிர் இருக்கும், அதனால கேசரின்னு சிங்கம். இந்த காமாசிகா நரசிம்மன், அவனே காம ஆசிகா, அதுலயும் ஒரு காமசப்தம் இருக்கு, இங்க திருப்பி ஒரு காமான். சோ விருப்பத்தோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த நரசிம்மன் அனைத்து உலகங்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணட்டும். அழகா சமத்காரமா ஸ்லோகம். அவன் யார் அப்படின்னு கேட்டா அவன் தான் பிரபு. பிரபுன்னு சொன்னா அவன் தான் அந்த எஜமான், எல்லா உலகத்துக்கும் அவன் தான் சேஷி. அப்படிப்பட்டவன் இதை செய்ய வேண்டும். அவன் எவ்வாறு வீற்றுக் கொண்டிருக்கின்றான், எதை கற்பிப்பதற்காக, எதை காண்பிப்பதற்காக இவ்வாறு வீற்றிருக்கின்றான் கேட்டா, அதற்கு தான் மருத்கனான் ஸ்வஸ்தானேஷு நியமயன்னு. மருத் அப்படின்னா அந்த வாயு தேவதை, அது வாயு கூட்டங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் பிராணங்கள் வந்து நிறைய இருக்கு. மருத்துவம் சொன்னா தேவதையும் குறிக்கும் அல்லது பிராணையும் குறிக்கும். பஞ்ச பிராணம் சொன்னோமா இல்லையா, பிராண அபான இதெல்லாம் இருக்கு. இப்ப ரெண்டு ஸ்லேடு இது. என்னன்னா நமக்கு தெரியும் நம்ம உடம்புல வந்து காரியங்கள் பண்ணுவதற்கு எது காரணம் சொன்னா வாயு தான். வாயு இல்லாட்டி ஆக்டிவிட்டி இல்லை. இப்ப இந்த வாயுக்கள்லாம் ஒழுங்காததான் ஆக்டிவிட்டி நடக்கும். சோ உடம்புல கர்மேந்திரியங்கள் வேலை பண்றதுக்கு வாயுனுடைய இது அவசியம். ரெண்டாவது ஞானேந்திரியங்கள்லாம் அடக்கி வைக்கணும். ஏன்னா அவைகள் அவைகளுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும். இப்ப கை கால் அப்புறம் இதெல்லாம் வந்து பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து நமக்கு அப்புறம் உற்பத்திக்கு உண்டான அந்த உறுப்பு, பிறகு வந்து பின்னாடி வெளியேற்றக்கூடிய உறுப்பு இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். அப்புறம் கண்ணு மூக்கு காது ஸ்பர்ஷ இந்திரியம் ரசன இந்திரியம் இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள். இப்ப இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் அடக்கினாதான் தியானம் பண்ண முடியும். அப்ப கர்மேந்திரியங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய வாயு, அப்ப அந்த வாயுக்கள் எல்லாம் வாயு கூட்டங்கள் எல்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் நியமித்து நிறுத்தி கொண்டு அடக்கி கொண்டு அப்புறம் நியமயன் சத்ரு பிரத்தியம் நியமித்துக் கொண்டு அப்படின்னு தாத்திரம் கண்டினியூஸ் சென்ஸ் பட்டன்னு அப்படின்னா படித்து கொண்டு கச்சன்னு சென்று கொண்டு மருத்கனான்றதுனால தித்தியா பக்தி பகுவச்சனம் அந்த கூட்டங்களை வாயு கூட்டங்களை. ஏன்னா உபப்பிராணம் வேற அஞ்சு சொல்லிருக்கா, அஞ்சு முக்கிய பிராணம் அப்புறம் அஞ்சு உபப்பிராணம் எல்லாம் இருக்கு, பத்துக்கு மேல போறது. அப்ப அந்த அவைகள் எல்லாம் ஸ்வஸ்தானேஷு ஸ்தானம்னு சொன்னா இடம், ஸ்தானேஷுன்றது இடங்கள், இடங்களில் ஏன் வேற்றுமை பகுவச்சனம். அந்தந்த ஸ்தானங்களில் அவைகளுடைய கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய இடங்களில் நியமயன் நிறுத்தி கொண்டு சுவாதீன சர்வேந்திரியான உண்டர். ஏன்னா பெருமாளுக்கு ஹிருஷிகேஷன் இருடிகேசன் திருநாமம். ஹிருஷிகன்னு சொன்னா இந்திரியம், அந்த ஹிருஷிகத்துக்கு ஈசனாக இருக்கக்கூடிய நம்பெருமான். ஸ்வ அதீன தனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திரியங்களையும் உடையவன் அவன் யாரு, அவன் தான் எம்பெருமான். அவன் என்ன பண்றான், இப்ப ரெண்டுத்தையும் சூச்சுக்கிட்டா இருக்கும். அதாவது ஒண்ணு வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மருதுகன இதெல்லாம், ரெண்டாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம், இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. வாயு வந்து பொதுவாகவே ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது அந்த ஆக்டிவிட்டி இந்த ஞானேந்திரியங்கள்ல படுத்து ஆக்டிவிட்டியை கிரகிக்கிறது. சோ உள் வெள் எடுத்து வச்சுக்கலாம், வெளி எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு பரியங்க ஸ்திர தாரணா. இந்த முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த பரியங்க பந்த ரமணியம் பார்த்தோம், அதே அந்த பரியங்க ஸ்திர தாரணா. தாரணான்றது தியானத்துக்கு முன்னாடி, தாரணா வரைச்சவே இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தினாதான் தாரணைக்கே போக முடியும். இன்ஃபேக்ட் இந்திரியங்கள்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதா தாரணாவே. அப்படி வரைச்சே அந்த ஸ்திரதாரணா அதோடு கூட பிரகடித்த பிரத்யங் முகா அவஸ்திதிகி அவஸ்திதிகி அவஸ்திதின்னு சொன்னா இருப்பு நிலைமை நிலையை உடைய பிரத்யங் முக இங்கதான் ஸ்லேடை. பிரத்யக்னா மேற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கான், ஆனா வாஸ்தவத்துல உள்நோக்கி இருக்கான். பிரத்யங்னா ஆத்மா, உள்நோக்கி இருத்தல். சோ பிரத்யங் முகனா உள்நோக்கி இருத்தல் அல்லது மேற்கு நோக்கி இருத்தல், வெளிப்புறமா பார்க்கச்சே மேற்கு நோக்கி இருக்கான். ஆனா வாஸ்தவத்துல தியானமா இருக்கிறதுனால அதுவும் பகவான எப்படி தியானம் பண்ணும் காட்ட போறான். சோ வெளியில பார்த்து தியானம் பண்ண முடியாது, உள்நோக்கி தியானம் பண்ணணும். ஸ்திர தாரணா அந்த தாரணையோடு கூட பிரகட்டித்தன வெளிக்காட்டப்பட்ட அர்த்தம். பிரகடனம் பண்றதுன்னு சொன்னா வெளிப்படுத்துறது, பிரகட்டித்தன்னு சொன்னா வெளிக்காட்டப்பட்ட அந்த பரியங் முகா பரியங் பிரத்யங் முகாவஸ்தி அந்த ஸ்திதியை உடையவன் அர்த்தம். அதாவது பரியங்க பந்தனத்தில் இருந்து கொண்டு அந்த தாரணையோடு கூட அந்த உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை வெளிப்படுத்துபவன் எவனோ அவன், அது யாரு, இந்த நரசிம்மன். மேலும் பிரணிபேதுஷாம் நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷை என்ன. இந்த பிரணிபேது பிரணிபேதுகுன்றது ஒரு சப்தம், ஒரு ஃபார்ம், அது வந்து அடைதல் பதலு, அது வந்து ஒரு சில இதெல்லாம் சேர்த்து பிரணிபேதுன்னு ஆறுது. நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். ஆகும்போது பிரணிபேதுகுன்னு சொன்னா சரணாகதி செய்பவன் அல்லது அடைபவன் அர்த்தம். அப்பிரணிபேது பிரணிபேதுஷாம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு, தன்னை அடைந்தவர்களுக்கு நிஜம் யோகம், நிஜம்னா தன்னை பற்றி, யோகம்னா அந்த தியானம். சோ தன்னை பற்றிய தியானத்தை யோகத்தை பிராயேன சிக்ஷையன், அதாவது அவன் அந்த தியானத்துல வீட்டில் இருக்கான், ஆனா அவன் வீட்டில் இருப்பது எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், தன்னை அடைபவர்களுக்கு இப்படித்தான் தியானம் செய்ய வேண்டும். பிராயன்னு சொன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ப்ராபப்ளி ஐ திங்க் அப்படின்னு சொல்றான்னா அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நான் நினைக்கிறேன் ப்ராபப்ளி இட் இஸ் டியூ டு திஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அது மாதிரி பிராயன்னு சொன்னா அதை போல சிக்ஷையன்னு மறுபடியும் சத்ரு பிரத்தியம் அங்க நியமையன்னு சிக்ஷையன்னு நியமித்து கொண்டு நிறுத்தி கொண்டு இந்த இடத்துல சிக்ஷையன்னு இவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கும்படி இருக்கக்கூடிய பிரபு அவன்தான் பிரபு, அனைத்துக்கும் பிரபு அவன்தான், யோகத்துக்கும் பிரபு அவன்தான். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறானா. அப்படிப்பட்ட இந்த காமாசிகா கேசரி, இந்த காமாசிகா ஹரி என்ன பண்ணட்டும் கேட்டா அனைத்து உலகங்களுக்கும் அந்த விரும்பிய பயன்களை அவன் அளித்துள்ள வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய பத்தியம் அது, கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இருந்தாலும் குயிக்கா அன்வயத்தை விஞ்ஞாபிச்சுடுறேன். அப்படியே ஒன்றும் இதில் புதுசாக பண்ணவே இல்லை, வெறும் புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிறவங்க தான். சில பேர் நினைக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த சிரமத்தை எல்லாம் அந்த சுவாமி அழகாக ரொம்ப பரிசிரமப்படாமல் பண்ணியிருக்கார். உப்பிலேப்பன் கோயில் சுவாமி ஸ்ரீராம தேசிகாச்சார் லிஃப்கோவில் ரொம்ப அழகாக புஸ்தகம் போட்டிருக்கேன். அடியன் வெறும அடியனுக்கு இதெல்லாம் சிறப்புன்றதுக்காக புஸ்தகத்தை பார்த்து வாசிக்கிறேன். அந்த வாசிப்பு தான் அது உங்களுக்கு அந்த இதை கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை, அந்த பாவனையை கொடுக்கறது. மருத்கணான் ஸ்வஸ்தானேஷு நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரிய பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித்த பிரத்யங்முகாவஸ்திதிஹி பணிபேதுஷாம் நிஜம் யோகம் பிராயண சிக்ஷையன் பிரபு அசௌ காமாசிகா கேசரி அசேஷ ஜெகதாம் காமான் ஆத்தந்தாத். ஆனால் சந்தி மட்டும் குயிக்க வர்றதை பார்த்துடலாம். ஸ்வாதீன சர்வேந்திரியன்னு சொன்னால் அதெல்லாம் சமஸ்தபதம். இப்போ பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித்த பிரத்யங்முகாவஸ்திதிஹி ஒரே பதம். அதுல சந்தி கேட்டா முக அவஸ்திதிஹி பிரத்யங் முக பிளஸ் அவஸ்திதிஹி பிரத்யங் முகாவஸ்திதிஹி. இது பரியங்க ஸ்திர தாரணையில் அல்லது அதோடு கூட பிரகடித்த பிரத்யங் முகாவஸ்திதிஹி, அந்த உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த இருப்பை வெளிப்படுத்துபவனாக அல்லது வெளிப்படுத்திய அப்படின்னு தாத்பரியம் இருக்கு. ஒரே சமஸ்த பதம் இது, நம்ம சமாசத்துக்குள்ள அவ்வளவு போகல. பிராயண பிரணிபேதுஷாம் பிரபு ரசௌ பிரபு அசௌ பிரபு ரசௌ, அது ஒரு சந்தி. யோகம் நிஜம் சிக்ஷையன்னு காமான் ஆத்தனுதாத், இது சந்தியில சையோகம் தான். காமான் ஆத்தனுதாத்து ஆத்தனுதாத்து இத்து பிளஸ் அசேஷ ஜெகதாம், அது தாவாயிடுத்து ஆத்தனுதா தசேஷ ஜெகதாம் ஆயிடுத்து. மிச்சபடி காமாசிகா கேசரின்றதுலாம் சமஸ்த பதம், ஒரே பதம் தான், அங்க சந்தி இல்லை. இதுதான் இந்த ஐந்தாவது பத்தியத்தினுடைய அர்த்தம். மருத்கணான் ஸ்வஸ்தானேஷு நியமயன்னு ஸ்வ அதீன ஸ்வாதீன ஸ்வ அதீன ஸ்வாதீன ஸ்வாதீன சர்வேந்திரிய பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித்த பத்திங் முகாவஸ்தி பிரணிபேதுஷாம் நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷையன் பிரபு அசௌ காமாசிகா கேசரி அசேஷகதாம் காமானு ஆதனுதாத் அப்படின்னு அழகாக முடிச்சிருக்கார் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.